వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అద్భుతం యస్య విక్రాంతం వేదవీథి విశోధనే అపరం నిగమాంతార్యం ప్రపద్యే వీరరాఘవం. అభినవ దేశికరాన శ్రీ ఉవే ఉత్తమూర్ స్వామியினுடைய திருநக்ஷத்திர வைபவம் இன்று தை மாசத்தில் ஸ்வாதி நட்சத்திரம் சுவாமியினுடைய வைபவம் பற்றி நம்ம பேசுவோம் என்றால் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். பல நாட்கள் சொல்லக்கூடிய வைபவம் அவருடைய வைபவம். ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தில் அவதரித்தவர் சுவாமி. ஸ்ரீவத்ஸ கோத்திரத்துக்கு தனிப்பெருமை உண்டு. பார்கவோ ஹோதா பவதி என்று வேதம் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தின் பெருமையை கூறுகிறது. ஜமதக்னி புஷ்டிகாமச்சதுராத்திரேணா யஜதா என்று இந்த கோத்திரத்தின் இன்னொரு ரிஷியான ஜமதக்னியை புகழ்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீவத்ஸ கோத்திரம் இந்த கோத்திரத்தில் நமது ஆச்சாரியர்கள் பலர் இருக்கிறார்கள். நல்லான் சக்கரவர்த்தி என்று திருவம்சம், இந்த வம்சத்தில் சுவாமி அவதரித்துள்ளார். உத்தமூர் என்னும் அக்ரஹாரம் ஸ்ரீ மதுராந்தகம் என்னும் திவ்யதேசத்திற்கு அருகில் உள்ளது. பையம்பாடி என்னும் ஸ்ரோத்ரி அக்ரஹாரம் உத்தமூர் மற்றும் பல அக்ரஹாரங்கள் அந்த பிரதேசத்தை சிறப்பித்துள்ளன. உத்தமூர் சுவாமி நமது சம்பிரதாயத்தில் ஒரு சிறந்த தீபஸ்தம்பமாக எழுந்தொளியிருந்தார். 100க்கு மேற்பட்ட கிரந்தங்களை எழுதி அபினவ தேசிகர் என்னும் விருதை பெற்றவர். சுவாமி தேசிகன் எவ்வாறு தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் 100க்கு அதிகமான கிரந்தங்களை எழுதி நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தாரோ அவ்வாறு ஸ்ரீ உவே உத்தமூர் சுவாமி தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் 100க்கு அதிகமான கிரந்தங்களை சாதித்துள்ளார். இந்த கிரந்தங்களில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மிகவும் யாரும் எதிர்பாராத அபூர்வமான யுக்திகளை சுவாமி சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் ஆலோசனை செய்து தன்னுடைய கிரந்தங்களில் புகுத்தியுள்ளார். சுவாமி தேசிகன் சாதித்த சததூஷணி തത്വമുക്താകലാപം, തത്വടീകൈ, ന്യായസിദ്ധാന്തനം, ന്യായപരിശുദ്ധി മുതലാണ് കഠിനമായ ഗ്രന്ഥങ്ങൾക്ക് സ്വാമി ടിപ്പണിയെയും വ്യാഖ്യാനങ്ങളെയും രചനയി ചെയ്ത് തന്നുടേ അഭിനവദേശികൻ എന്നും തൃണാമത്തിക്ക് പൊരുത്തത്തെ വെളിപ്പെടുത്തുള്ള സ്വാമിയുടേ വേറൊരു വിശേഷം എന്നുവെച്ചാൽ സ്വാമി ദേശികനുടേ ഗ്രന്ഥങ്ങൾ നമ്മുടെ സിദ്ധാന്തത്തിൽ നിറയവാന ഗ്രന്ഥങ്ങൾ അനത്ത് വിഷയങ്ങളെയും തീർവിനൈ കൊണ്ടതാക സ്വാമി ദേശികൻ സാധിത്തുള്ള അതുവേ സ്വാമി ദേശികനുടേ വൈശിഷ്ട്യം. സ്വാമി ദേശികൻ മണിപ്രവാള ഗ്രന്ഥങ്ങളിലും സംസ്കൃത ഗ്രന്ഥങ്ങളിലും സ്തോത്ര ഗ്രന്ഥങ്ങളിലും തീർവ് ചൊല്ലാതെ വേദാന്ത വിഷയങ്ങൾ ഏതും ഇല്ല. അപ്പടി ഇരിക്കുമ്പോഴ് സ്വാമി ദേശികനക്ക് പിൻപ് വന്ന പിറ മതത്തിനർ വേറെ ഒരു രീതിയെ അനുസരിച്ച് നമ്മുടെ സിദ്ധാന്തത്തെ ആങ്കാങ്ക് നിരസനം ചെയ്വതർക്ക് മുനയും പൊഴുത് അവറ്റെ അന്തന്ത രീതിയെ അനുസരിച്ച് നിരസനം ചെയ്വത് ദേശികനുടേ തിരുവടികളിൽ കടമയും. ശ്രീ വിവേ ഉത്തമൂർ സ്വാമി എനവേ ശതദൂഷണിക്ക് നവീനർകൾ ശതഭൂഷണി എന്നും ഗ്രന്ഥത്തെ വഴിയാ കൊണ്ട് വേറെ വേറെ വഴിയിൽ ശതദൂഷണിയെ ഖണ്ഡനം ചെയ്യ പോകുമ്പോഴ് അവരുടെ ഗ്രന്ഥങ്ങളെ നന്ക് പരാമർശിച്ച് അവരുടെ ഗ്രന്ഥങ്ങൾക്കും ഇന്ന് ശതദൂഷണിയും ഖണ്ഡനത്തിനും ഉള്ള വിരോധങ്ങളെ വരിസയായി എടുത്തു കാണിച്ചുള്ള മേലും ശ്രീഭാഷ്യം ശ്രുതപ്രകാശികൈ സ്വാമി ദേശികനുടേ ഗ്രന്ഥങ്ങൾ ഇവറ്റിൽ ആഴ്ന്ന പറ്റും സീരിയ പുലമയും കൊണ്ട സ്വാമി അനായാസമായ പരവാദികൾ കൂറും ഖണ്ഡനങ്ങൾക്ക് സമാധാനം ചൊല്ലിയുള്ള ഇതുവേ സ്വാമിയൻ വൈശിഷ്ട്യം. മണിപ്രവാള ഗ്രന്ഥമാണ് പരമതഭംഗം. தொடங்கி ஸ்ரீமத் ரகஸ்ய திரயசாரம் வரைக்கும் அனைத்து கிரந்தங்களும் சுவாமியால் வியாக்கியானிக்கப்பட்டவையே. திவ்ய பிரபந்தத்திற்கு அற்புதமான வியாக்கியானத்தை பிரபந்தரக்ஷை என்னும் பெயரில் அருளிச் செய்தார் சுவாமி. எனவே உபய வேதாந்தாச்சாரியர் என்னும் சுவாமி தேசிகனுடைய விருதம் பின்புள்ளார். அந்த சந்ததியை சேர்ந்தவர் என்பதனால் மட்டும் அலங்கரித்து வருகிறார்கள் என்பதனை பொய்யாக்கி அன்பட்டமாக சுவாமி அலங்கரித்துள்ளார். சுவாமியினுடைய மற்றொரு விசேஷம், திருப்பதி சுவாமி என்று பிரசித்தரான யதி சார்வபௌமனுடைய சிஷ்யரான ஸ்ரீமத் பரஹம்ச இத்தியாதி கோழியாதன் சுவாமியுடைய திருவடியாக சுவாமி எழுந்தளியிருந்தார். ஸ்ரீமத் கோழியாதன் சுவாமி பல வித்வத் அக்ரேசரர்களை சிஷ்யராக கொண்ட பெருமை பெற்றவர். வேத சாம்ராஜ்யம் முதலான கிரந்தங்களை எழுதி சம்பிரதாயத்திற்கு நல்லுபகாரம் செய்தவர். அந்த சுவாமியினுடைய சிஷ்யர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் விக்கியாத வைபவர்களாக இருக்கும் பொழுது ஸ்ரீவே உத்தமூர் சுவாமி வசிஷ்ட சமானானாம் பவதி என்ற கணக்கில் உயர்ந்து கீர்த்தியை பெற்றவராக திகழ்ந்தார். இதுவே சுவாமியின் இன்னொரு விசேஷம். அனைத்து சாஸ்திரங்களையும் நுணுக்கமாக ஆராய்வதில் வல்லவர். முன் வியாக்கியானங்களில் ஏதோ ஒரு அபிப்பிராய பேதம் இருந்தால் அவ்வியாக்கியாத்தாக்களான மகான்களுடைய சந்நிதியில் அபச்சாரம் படாமல் அந்த வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் போல் சமர்த்தனம் செய்வதில் சுவாமி வல்லவர். இவ்விஷயத்தை பாஷ்யார்த்த தர்ப்பண வியாக்கியானத்திலும் நியாய சித்தாஞ்சன பூமிக்கையிலையும் விசேஷமாக நாம் அறிவோம். மேலும் பரசித்தாந்தங்களை அனுவாதம் செய்யும் பொழுது நமது ஆச்சாரியர்கள் ஒரு விதமாக வியாக்கியானித்திருக்கும் பொழுது பரசித்தாந்திகள் வேறு விதமாக வியாக்கியானித்திருப்பதை சுவாமி கண்டால் அதனையும் எழுதி இந்த வியாக்கியானத்திற்கும் அந்த வியாக்கியானத்திற்கும் விரோதம் இல்லை என்று காண்பிப்பது சுவாரஸ்யம். இவ்வாறு ஸ்ரீபாஷ்ய வியாக்கியான அணுவியாக்கியானமான பாவப்பிரகாசிகையை சுவாமி ஆங்காங்கு டிப்பணி மூலமாக விவரிக்கும் பொழுது நாம் காணலாம். ஒரு தனி மனிதராக ஒரே வியக்தியாக கிரந்தங்களை கைப்பட எழுதி அவற்றை இந்த காலத்தில் உள்ளபடி கம்ப்யூட்டர்கள் துணையின்றி தானே அச்சு கோர்த்து பிரகாசனம் செய்ததை சுவாமி தேசிகனுடைய அனுக்கிரகம் மற்றும் ஆவேசம் அன்றி வேறு காரணமாக எப்படி கொள்ள முடியும்? இவ்வளவு கிரந்தங்களையும் எழுதி அச்சு கோர்த்து தானே பிரகாசனம் செய்த சுவாமி தனிகரும் அல்ல. அவற்றை பிரகாசம் செய்யும் போது அக்ஷரங்களில் தோஷம் இல்லாமல் செய்துள்ளார். எனவே இப்பொழுது அந்த கிரந்தங்களை நாம் மீண்டும் டைப் செய்து பிரசுரம் செய்தால் பல தப்புகளை கூட்ட வேண்டியதாக இருக்கும். அவர்களுடைய வைபவம், அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய விடாமுயற்சி இப்போது உள்ளவர்களுக்கு கிடையாது. சுவாமி இவ்வளவு கிரந்தங்களையும் சாதித்த பின்பு ஆச்சாரத்தில் மிகவும் நிஷ்டையோடு எழுந்தொழிந்தார். ஆன்மீக கிரந்தங்களை நன்கு பராமரிசித்து பிரகாசம் செய்தது மட்டுமன்று ஆன்மீக கிரந்தங்களை நன்கு பராமரிசித்து பிரகாசம் செய்தார். ஆங்காங்கு நிஷ்கர்ஷங்களையும் சாதித்தார். சுலபமாக அனுஷ்டானம் செய்வதற்கு வழியையும் சாதித்தார். மேலும் சுவாமியிடம் ஒரு விசேஷம், ஆச்சாரியர்களின் வரலாற்றினை நன்கு பராமரிசித்து எழுதக்கூடிய திறன் சுவாமியிடம் இருந்தது. கிரந்தங்களை எழுதும் போது, வியாக்கியானிக்கும் போது பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரத்தை மிகவும் நேர்த்தியாக ஆராய்ச்சியுடன் எழுதக்கூடிய வகை சுவாமியிடம் நாம் கண்டோம். பல கிரந்தங்களை பலருக்கு உபதேசித்த சுவாமி சிறிய வயதிலே தான் தன்னுடைய குருக்களான மகனியர்களிடம் பட்ட கஷ்டத்தை பின்பு உள்ளோர் படக்கூடாது என்னும் எண்ணத்தில் அற்புதமாக வியாக்கியானங்கள் செய்தார். இதற்கு உதாரணமாக மீமாம்சா நியாய பிரகாசத்தின் வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தில் பல விஷயங்கள் அபூர்வமாக உள்ளன. அபியங்கர சாஸ்திரி என்பவர் வியாக்கியானம் செய்துள்ளார். சுவாமியினுடைய குருவான மகாமகோபாத்யாய சின்ன சுவாமி சாஸ்திரிகள் வியாக்கியானம் செய்துள்ளார். அவர்கள் மகான்கள், ஆனாலும் சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் அங்காங்கு விசேஷங்கள் அபூர்வமாக நமக்கு காண கிடைக்கின்றன. சுவாமி திருவையாறு கல்லூரியில் அத்தியனம் செய்யும்பொழுது நியாயபுசுமாஞ்சலியை பாடம் சொன்ன குருவானவர் மிகவும் சிரமப்பட்டதால் சுவாமியுடன் கூட படித்தவர்களும் கஷ்டப்பட்டதால் அதனை மனசில் கொண்டு சிறிய வயதிலேயே அர்த்த சௌகரியம் இல்லாத போது ஜீவனத்துக்கே கஷ்டம் உள்ள சமயத்தில் நியாயகுசுமாஞ்சலிக்கு அற்புதமாக வியாக்கியானம் அருள் செய்தார். அந்த வியாக்கியானம் பாரத தேசத்தில் இன்று தனியாக நிற்கிறது. அந்த வியாக்கியானத்தை படிக்காத ஒரு மகாவித்வான் கூட இன்று பாரத தேசத்தில் இல்லை. அடியில் பல வித்வான்களோடு பழகியுள்ளேன். எல்லோரும் ஒருமுகமாக சொல்வது என்னவென்றால், அந்த கிரந்தத்திற்கு இவ்வாறு வியாக்கியானம் அவர் ஒருவரால் தான் முடியும், எழுத முடியும். இவ்வாறு வியாக்கியானம் அவர் ஒருவரால் தான் எழுத முடியும். அவ்வளவு புத்தி சிரமத்தையும் சரீர சிரமத்தையும் பின்புள்ளோர் சுகப்படுவதற்காக தாங்கிக் கொண்டு சுவாமி கிரந்தங்களை அருளிச் செய்துள்ளார். நியாயகுசுமாஞ்சலி வியாக்கியானம் விஸ்தரம் எனப்படும். நியாய சித்தாஞ்சன பூமிகை தத்துவமுக்தா கலாபத்தின் டிப்பணி, சர்வார்த்த சித்தியின் டிப்பணி, தத்துவ டீக்கையின் டிப்பணி, நியாய பரிசுத்தி வியாக்கியானம், பரமதபங்க வியாக்கியானம், ஸ்ரீமத் ரகசேத்ரேசார வியாக்கியானம், வைசேஷிக ரசாயனம் எனப்படும் உயர்ந்த வியாக்கியானம் ஒவ்வொன்றினை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சுவாமியின் சமகாலத்தில் எழுந்தொழியிருந்த ஸ்ரீ உவே பண்டித ராஜ டிடி தாத்தாச்சாரிய சுவாமி திருப்பதியில் சுவாமியை வரவழைத்து அபினவ தேசிகர் என்னும் விருதை சபையின் மூலமாக கொடுத்துள்ளார் என்பதே சுவாமியின் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பண்டிதராஜரான டிடி சுவாமி தன்னுடைய மேதா விலாசத்தினால் அபூர்வமான கிரந்தங்களை எழுதியவர். அடியனுடைய தர்க்காச்சாரியரான மதுராந்தகம் சுவாமி உத்தமூடு சுவாமிக்கு சதீர்த்தியராக எழுந்தருளியிருந்தார். இவர்கள் சச்சந்தம் சீனிவாசாச்சார் சுவாமி என்னும் மகா தார்க்கிகருடைய சிஷ்யர்கள். சச்சந்தம் சீனிவாசாச்சார் சுவாமி கஸ்தூரி ரங்காச்சாரியர் என்று பிரசித்தமான மைசூர் ராஜதானி ஆஸ்தான பண்டிதருடைய சிஷ்யர். மிகப்பெரிய பரம்பரை நமது சம்பிரதாயத்தில் உள்ளது. இப்படிப்பட்ட மகான் ஸ்ரீ உய உத்தமூர் சுவாமி அஸ்மத் ஆச்சாரியரான நாவல்பாக்கம் ஸ்ரீ உய ஐயா சுவாமிக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரமாக எழுந்தொழியிருந்தார். ஸ்ரீ உய உத்தமூர் சுவாமி ஸ்ரீ உய ஐயா சுவாமியின் சிறிய வயதில் சேர்ந்து சபைகளில் அன்வித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட மகான் வாத்சியம் ஸ்ரீ வீரராகவாரிய மகாதேஷ்கன் அவதரித்த தினம் இன்று நாம் பிராதஸ்மரணீய வரேண்யரான அந்த சுவாமியை ஸ்மரித்து நம்முடைய பாபங்களை போக்கிக் கொள்வோம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய சச்சக்கரவர்த்தி வீரராகவாரிய மகாதேஷிகாய நமஹா.